శివాంకరాచార్య కృతాంకేశరి వేదాంతాచార్యవర్యే సంగిధత్తాంశుభాగే అసత్వం ప్రాయణ. నేటి శ్లోకత்துல கர்ம பூர்வவர்த்தமா இருக்கும், அதாவது உத்தரமீமாம்சா. இந்த வேதாந்தம் வேதாந்தத்துக்கு கர்மகாந்தம் தான் முன்னாடி, அதை வாசிக்குதான் வேணும். கர்மாவோ அஸ்திரமான அல்பமான பணத்தை உடைத்தது, அதனால அது தேவையில்லை. அனந்தமாகவும் ஸ்திரமாகவும் இருக்கக்கூடிய பிரம்ம பிராப்திங்கிறது மோட்சம் இருக்கும் பார்க்கும், அந்த மோட்சத்தை உத்தேசிக்கிற அந்த சாஸ்திரம் இது சாரீரக மீமாம்சா சாஸ்திரம். இந்த மீமாம்சதான் வசதி, இதெல்லாம் அதிகரிக்கணும். அப்படின்னாக்கா கர்மாக்கள்லாம் எப்படி அங்கமாச்சு அப்படின்னு கேட்டாக்கா அவசியமான விஷயம். அதாவது பணத்தை அபேட்சிக்காம நாம் எதையும் எதிர்பார்க்காம பண்றதே அந்த கர்மா, பகவத் ஆராதனை ரூபமாகவோ பகவத் பிரீத்தி ரூபமாகவோ எது பண்றோமோ அந்த கர்மா, அந்த கர்மா தான் அங்கமா இருக்கு. அதனையே நமஸ்காரம், அவரை கீர்த்தனம், அர்ச்சனை, சிரவணம்னா இதை பத்தி எல்லாம் சொல்லும் பாருங்கோம். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட கர்மாக்கள்ல சேரும். என்ன அர்த்தம்? அனைத்து இந்திரியங்களாலேயும் எம்பெருமானையே நினைக்கணும், எம்பெருமானையே தோறணும், உபாசிக்கணும். நமக்கு பண்ற கர்மாக்கள் அத்தனையும் எம்பெருமான உத்தேசத்தே இருக்கணும், அது சொல்லுவீங்க. அதனால அப்படிப்பட்ட கர்மாக்கள் தான் இங்க விசேஷமாக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். அதன் பேர்ல ஒரு கேள்வி வருது. சரி, இப்ப இத பண்ணலாம் இத பண்ணக்கூடாதுன்னு சொல்ற கேள்வியோ, சில கர்மாக்களை விட்டுடணும், சில கர்மாக்களை ஏற்றுக்கணும் அப்படின்னாக்கா எது தியாஜ்யமான கர்மா, அதனால எது உபாதேயமான கர்மா அத சொல்லு அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு இப்ப சுவாமி இந்த இரண்டாவது ஸ்லோகத்தினால அனுகிரகிக்கிறார். இதெல்லாம் பகவத்கீதையில எம்பெருமான் சாட்ச விஷயமே, எம்பெருமான் அங்கங்க சொல்லிருக்கிறது. அதனால பகவான் சாட்ச விஷயமே கீதையில எது தியாஜ்யம் எது உபாதேயம் அதெல்லாம் இங்க சாய்க்கிறது. எது எது தியாஜ்யம் தெரிஞ்சிருந்தாலே போதும், எதையில விடணுமோ அதை விட்டுட்டோம்னாலே நமக்கு எது உபாதேயமோ அது வந்து நமக்கு தெரிஞ்சு போயிடும். அத்த வச்சே நாம எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், அது பிரதானமானது. ஆகவே அதை ஆரம்பிச்சு சொல்ற என்ன அப்படின்னா, முதல்ல காமிய கர்மாக்கள் எல்லாம் இருக்கு பாருங்க, அதை முதல்ல விட்டுடணும். நேற்றே சொன்னாங்க பணத்தை அபேட்சிக்கவே கூடாது. பணம்ன்றதுதான் மனுஷனை கீழே தள்ளிடுறது, மனுஷனை கீழே தள்ளி விட்டுறது. அதனால பணத்தை எதிர்பார்க்காதீங்க. இது வந்து பணத்தை எதிர்பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன பண்றதுன்னாக்கா இது கிடைக்குமா கிடைக்காதா, இது பரீட்சை எழுதுற மாதிரி பரீட்சை எழுதுறது. முதல்ல பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணினாக்கா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்தா டிஸ்டிங்ஷன் வரணும். எதிர்பார்த்து இரண்டே போறது, இவன் நினைச்சு பயந்து பயந்து பயந்து பயந்து வச்சுக்கோங்க. இந்த பயம் என்ன பண்ணுவோம், நம்ம டென்ஷன்ல தள்ளி விட்டுடும், எதையுமே நம்மளால பண்ண முடியாது. இதை பிரத்யட்சமா அனுபவிச்சிருக்கோம், நாம எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம். எதிர்பார்ப்பிற்கு பாருங்க காமியங்கள், இந்த காமிய பலன் இதை எதிர்பார்த்தோம்னாக்கா நமக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால அதை எதிர்பார்க்காதீங்க. இதை எவ்வளவு கூட நம்ம எதிர்பார்க்காம இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நிம்மதி, எல்லாம் நிம்மதியா இருக்கணும். இது நீங்க இந்த காஞ்சிபுரம் வந்தா உங்களுக்கு தெரியும், காஞ்சிபுரத்துல வேலை பாராயணக்காரன் இருக்கா, அவ 20-30 பேர் வந்து பாராயணம் பண்ணுவா. அவ பாராயணம் பண்ணுவாங்கக்கா அற்புதமா இருக்கும், அற்புதமான பாராயணம். அங்க 20-30 பேர் பாராயணம் பண்ணுவா. அவ கேட்கணும்னு 30-40 பேர் கொண்டிருப்பார். அவ்வளவு சாவியமா இருக்கும். இதே பாராயணக்காரா அதே நேரம் பார்த்துட்டேன், இதே பாராயணக்காரா வெளியூர்ல ஆரோ சிஷத்தை பூர்த்தி பண்ற சதாபிஷேகம் பண்ணிக்கிறா, அதுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறா. அதுக்கெல்லாம் போய் அங்க போய் இது பண்ணிக்கிறா, வந்து பாராயணம் பண்ணிட்டு. ஆனா அது அவ்வளவு சோபிக்கிறது இல்லை. தேவப்பிரமாணம் தந்தையில பண்றா பாருங்கோ, அது வந்து என்ன சோபிக்கிறது. வேற எங்கேயாவது போனா இதே பாராயணக்காரா தான், இதே வேதம் தான், ஆனா சோபிக்கிறது இல்லை. பிரபந்தக்காரன் படித்தோம், ஏன் தெரியுமோ, தேவப்பிரமாணம் தந்தையில பாராயணம் பண்றவாளுக்கு சம்பாதம் கிடையாது, இவ்வளவு பணம் எல்லாம் கிடையாது. அவன் ஆசையா வந்து பெருமாள் கைங்கரியம் பண்றது. பெருமாள் கைங்கரியம் பண்ற சமயத்துல அதுல வந்து 1 பைசா வராது. இப்பெல்லாம் தரா காசு, எங்க மாமனார் தான் அந்த காலத்துல அவனுக்கு 1 பைசா வராதான். பெருமாள் பாராயணம் நாங்க அத்தியனம் பண்ணது தேவப்பெருமாளுக்கு உதரம் தான். ஒருமுறை எங்க மாமனார் எனக்கு சொல்லிருக்காரு, 1963 திருக்கொண்டான சன்னியாசாசனம் வாய்ந்த புதுசு. அப்போ எங்க மாமனார் வந்து காஞ்சிபுரத்துல இருந்து இதுக்கு போயிருக்கேன், ஸ்ரீரங்கம். அப்போச்சு திருக்கொண்டானம் போச்சாராம் புதுக்கோட்டை வரிய வாயினோட அங்க ஒரு பாராயணம் இருக்கு. வாழ் நேரம் இல்லையே உற்சவம் ஆரம்பம் வைகாசி மாசம், உற்சவம் ஆரம்பம் மாசம் அது போட்டே ஆகணும். அதுக்கு திருவண்ணாம் உற்சவன்ற 1 பைசா வராது, ஒண்ணுமே வராது. இங்க வாய என்னோட 1 நாள் தான் நான் சொல்றேன். அப்ப 90 ரூபாய் சம்பாவணையா, 90 ரூபா சம்பாவணையா வந்துட்டு போ. அந்த காலத்துல 90 ரூபான்றது உன் குடும்பத்துல 3 மாசம் உட்காந்துன்னா சாப்பிடலாம், வந்துட்டு போ அப்படின்ற. அதுக்கப்புறம் எங்க மாமனார் எனக்கு போயிட்டு போயிட்டு 1 நாள் முடிச்சுண்டு 90 ரூபா சம்பாவனை பண்ணாராம். அவன் வாங்கிட்டு ஆனவனை சேர்த்துட்டு நீ ஒன்று வாங்கிக்கணும்னு வந்துட்டேன். அந்த 1 வருஷம்தான் எங்க மாமனார் பிரம்மாஸ்திரத்துல 1 நாள் கலந்துக்காம இருந்தேன். அதுக்கப்புறம் தன் ஜீவனத்துல 2019 பர்யந்தம் ஒரு வேலையாவது போய் பாராயணம் உட்காந்துருப்பேன் அப்படின்லாம் பண்ணினார். என்ன அந்த பணத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், 1 பைசா வராது அவனுக்கு. ஆனால் கைங்கரியம் கைங்கரியம் அற்புதமா இருப்பார். அதே வழியில போனாக்க சம்பாவனைக்கு வசம் போகுது, அந்த பணம் எல்லாம் வருதுன்னு. அப்போ கோஷ்டி இருக்காது, சம்பாவனை வேட்டி முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பழம் இதெல்லாம் நல்லா கிடைக்கும். அவ திருப்தியா பண்றதும் நடக்கும். இங்க எப்படி ஒரு அனுபூதி வருதோ அது வராது. அதே மாதிரி சரஸ்வதினு சொல்லுவார், மன்னாருடைய சரஸ்வதின்றது ரொம்ப பிரசித்தமான சரஸ்வதி. திருமதஸ்தான வருவா, திருமதஸ்தான வருவா, அதாவது துவைதிகள் அத்வைதிகள் விசிஷ்டாத்வைதிகள், அதாவது ஸ்மார்த்தாய் மாத்வாய் ஸ்ரீவிஷ்ணாய் எல்லாரும் போவார். பெரிய பெரிய மூர்த்தன்யமான பண்டிதார், உத்தமர் சுவாமி, மதுராந்தகன் சுவாமி, டிஜி தாத்தாச்சாரிய சுவாமி, நம்ம ஐயாவித்த சுவாமி, எல்லாரும் இருக்காங்க சபைக்கு. அந்த சமையல போய் உட்கார்ந்துகளே கௌரவம். அதுல 45 எழுத்துல அடியும் பரிசு கொடுத்தேன் கருணாகராஜா. ஏன்னா அப்பெல்லாம் அடியும் போனதில்லை, கருணாகராஜா இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். எல்லா இடத்தாலும் பரிட்சாச்சாரியா இருக்க, இந்த சபைக்கு முதல்ல வரவே முதல் வாட்டி இப்பதான் வர, அதனால ஒரு பரிசு கொடுக்குறாரு. பரிசு கொடுத்தேன், உத்தமமான சுவாமி கிடைச்சது, 96 மாதம் கூப்பிட்டாரு எனக்கு. ரொம்ப கௌரவமா எடுப்பாது நினைச்சா, நீ அதே கௌரவம் இல்லை, அந்த சதசோட கௌரவம், அவ்வளவு கௌரவம் அந்த சதசு. அதுல என்ன தெரியுமா சம்பாவனை, அந்த காலத்துல உத்தம சம்பாவனையா 2 ரூபா உத்தம சம்பாவனை, அதுக்கு அத்தனை பண்டிதாலும் 2 ரூபா. அங்க சம்பாவனையும் முக்கியம் இல்லை, அங்க என்ன முக்கியம், அப்படின்னாக்கா ஞானம்தான், ஞானம்தான் எனக்கு இது ஒரு அனுபவம். இது வந்து எதையோ ஆரம்பிச்சு எதையோ போறது. இது வந்து நாற்பாலத்துல கோவிந்த ராமானுஜ சுவாமி எழுந்தார், சுவாமி ஆசிரியர் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா அவருடைய திருத்தோப்பனார் காலக்ஷேபம் பண்ண பத்தி சவர் அவர் சவத்துக்கு போயிட்டேன் அண்ணாவருடைய ஐயாவா சுவாமி கிட்ட சேர்த்து அனுமதி வாங்கிட்டாராம். அப்ப சுவாமி சாத்தியாராம், ஏ ஜாகிரதையா போயிட்டு நல்ல விஷயம் சொல்லுங்கோ, அந்த சுந்தரேச சாஸ்திரியும் வருவேன் மார்த்தர் பரம சாத்விகர், அவர் கேள்வி கேட்டா அதையும் பதில் சொல்ல முடியாது, அதனால ஜாக்கிரதையா பார்த்து போங்கன்னு அவர் போய் ஏதோ ஆரம்பிச்சாராம். ஆரம்பிச்சார் உடனே சுந்தரேச சாஸ்திரிகள் இங்க சாஸ்திரிகர் நல்லா விட்டாதான் சாஸ்திரம் வச்ச சாஸ்திரத்துல முத்தன்யமா இருப்பேனாம். அவர் என்ன பண்ணாராம், உடனே அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாராம். குட்டு குட்டு குட்டு குட்டு அனாயாசமா கேள்வி கேட்டு கடைசியில ஒரு வார்த்தை சொல்லிடலாம், கதம் கடதே அப்படின்னு. கதம் கடதேன்னு எப்படி பொருந்தம் நீ சொன்னது அப்படின்னு கேட்டாராம். இவருக்கு என்ன கேட்டாரு புரியல, அதுக்கப்புறம் தான் பதில் சொல்றது. ஏன்னா கலட்சேபம் பண்ண புதுசு உத்தமோத்தம் கேட்டிருக்க, உடனே அந்த மகான் குதோன கடத்தே அப்படின்னு கேட்டாராம், ஏன் பொருந்தாது அப்படின்னு கேட்டுட்டு அவர் கேட்டதுக்கு அத்தனைக்கும் பதில் அனாயமா கேட்டாராம். அந்த சுவாமியே என்கிட்ட சொல்றீங்க, கதம் கடத்தேன்றது எனக்கு புரிஞ்சது, குதோன கடத்தேன்றது புரிஞ்சது, எப்படி பொருந்தும் அப்படின்னு அவர் கேட்டார், ஏன் பொருந்தாது அப்படின்னு இவர் கேட்டார், அது ரெண்டுதான் எனக்கு புரிஞ்சது. மற்றபடி இவர் என்ன கேள்வி கேட்டார், அவர் என்ன விஷயம் சொன்னார் எனக்கு தெரியல, பதில் சொன்னது. அவ்வளவு அற்புதமான சபை நடக்கும், அற்புதமான சபை நடக்கும். அது மாதிரி அந்த பணத்தை எதிர்பார்க்க மாட்டான், அப்படி போனதுனால எல்லாம் சோபிச்சது. ஆகவே பலன்னு ஒண்ணு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே நிம்மதியா இருக்காது. பலன் வந்து பலத்தை எதிர்பார்த்துட்டு போனோம்னாக்கா கீழே வந்துடுவோம். அதனால காமிய கர்மாக்களை என்னைக்கும் விட்டுடணும், காமிய கர்மாக்களை என்னைக்குமே விட்டுடணும். அதை விட்டுட்டோம்னா போறோம். அதனால காமிய கர்மாக்களும் கடந்து விடுங்கோர். அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடாத கர்மாக்கள், நிஷேதிக்கப்படுகின்ற கர்மாக்கள், அதாவது சுறாம்னா பிதே செல்ல குடிக்காத திருடாத, அது மாதிரி வந்து அந்நஸ்திரிய நினைச்சு கூட பார்க்காத, இன்னொருத்தனுடைய ஸ்திரீய நினைச்சு கூட பார்க்காத, அமாதிரி சாப்பிடக்கூடாத வஸ்துக்களை சாப்பிடாத, பகல்ல தூங்காத, பிரம்மசாஸ்திரங்கள் எவ்வளையோ சொல்றது, ஹிம்சை பண்ணாத, இந்த மாதிரிலாம் இவைகள்லாம் யாருமே பண்ணக்கூடாது. பிரம்மவித்து சர்வாத்மா ஒண்ணுமே பண்ணக்கூடாது, பிரம்மவித்து எதையுமே பண்ணக்கூடாது. பிரம்மவித்துக்கு அது மாதிரி பண்ணினாங்கனாக்கா அவ்வளவு தோஷமா சொல்றது அது. அதனால அது அது பண்ணவே கூடாது. ஆகவே இந்த மாதிரி அனர்கமான கிரியைகள், பண்ணக்கூடாத கிரியைகள், அது அதுவும் பண்ணவே கூடாது. பெருமாள் தாமசகர்மாக்கள் ராஜசகர்மாக்கள் அதெல்லாம் சொல்ற பகவத்கீதையில 17 அத்தியாயம் 16 15 இத்தனை அத்தியாயங்கள், அவைகள்லாம் எது எது தாமசம் எது எது ராஜசம் அதெல்லாம் உட்கிடும்போ, அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்காதீங்கோ, அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்காதீங்கோ. ஆமா சிந்தனையே பண்ணக்கூடாது, நிஷித்தமான கர்மம் பண்ணக்கூடாது. நிஷித்த கர்மங்களை பண்ணாக்க அவ்வளவு பார்ப்போம். நம்ம ஞாச தசகத்தில் சொல்றோம் பார்ப்போம், அகத்தியானாம் சகரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சமே க்ஷமஸ்வ நிகிலம் தேவ பிரணதார்த்தி ஹர பிரபோ. தேவப்பெருமான பார்த்து சரணாகதி அனுட்டிக்கச்சே தேவியை சாய்க்கிற விஷயம் அது. அகத்தியானாம்ச்ச கரணம், பண்ணக்கூடாததை பண்ணிட்டு இருக்கோம். கிருத்தியானாம் வர்ஜனம் சமே, பண்ண வேண்டியதை பண்ணாம இருக்கும். இது ரெண்டுமே பேர்பட்ட தோஷம். அதனால இச்சிரம் தேவ க்ஷமஸ்வ பிரதாத்திக பிரபோ தேவ நிகிலம் க்ஷமஸ்வ. அத்தனையும் க்ஷமித்தவர்களோ அதெல்லாம் பண்ணவே கூடாது. பண்ணக்கூடாத விஷயத்த நாம் பண்றோம் இல்லையோ, அதனால நிஷித்த கர்மாக்களை பண்ணக்கூடாது. சுவாமி ஒண்ணுமே பண்ணல. அதாவது ஆண்கோழிய சங்கல்பாக பிராதிகூல்ய வஞ்சனம் என்னுடைய சுரூபம் சொல்றமோ இல்லையோ அதை பண்ணுங்கோ. அது எப்பொழுதும் இருக்கணும். அத மாதிரி பண்ணினாத்தான் நமக்கு அனுகூலம், நல்லது வரும். அதை அதுக்கு விபரீதமா பண்ணினோம்னாக்கா எல்லாம் கெடுதல் தான் வரும். அதனால அது கூடாது. ஆகவே அனர்கமான கர்மாக்களை என்னைக்குமே அனுஷ்டிக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறானது. அத மாதிரி கர்மாக்களை பண்ணாத அப்படின்னுட்டு இரண்டாவது தியாகம். மூணாவது தியாகம் என்ன அப்படின்னாக்கா, நாம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில நமக்கு அகம்னு ஒன்று வருது. நான் நான் நான் அப்படின்னு நமக்கு வருது. அந்த அகங்கிற புத்தி என்னைக்குமே வரக்கூடாது. நம்ம எல்லாம் வாசித்திருக்கோம், நமக்கு காலக்ஷேபம்லாம் பண்றோம், நல்ல ஞானம் இருக்கு, நல்ல தத்துவம் இருக்கு, பக்குவம் கூட இருக்கு. ஆனாலும் கூட சில சமயத்துல கொஞ்சம் ஒரு என்னதான் சொல்றீங்க, இருக்கோம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நான் சொல்ற விஷயத்த உடனே எனக்கு ஒரு கர்வ லேசா வருது மனசுல. நான் என்ன சொன்னேன் அப்படின்னு ஒரு அகம் சொல்றது. அந்த அது லோகத்தில் சகதி. அந்த மாதிரி ஒரு கிரகிணி, கிரகிணியை பார்த்து ஒரு பர்த்தா சொல்றான், ரொம்ப அழகா கிரகிணி அப்படின்னு சொல்றான். உடனே அழகுன்னு சொன்ன உடனே அழகுன்னு ஒண்ணு உடனே கொஞ்சம் அகம் வருது. ஒரு பர்த்தாவை பார்த்து புருஷன் சொல்ற, புருஷனை பார்த்து பண்டாசி சொல்ற, உங்களை மாதிரி ஒரு உத்தவம் நான் பார்த்ததே இல்லை. அப்போ ஒரு அகம் வருது. லோகத்தில் இந்த அகம்ன்றது ஏதாவது ஒரு விக்கிரம். அப்ப என்ன ஆகுதுன்னாக்கா, நம்ம சுதந்திரனாமோ இன்னொருத்தரை அபேட்சிக்காம இன்னொருத்தருக்கு அடிபணியாம நம்ம பண்ணணும். அதுலயும் எப்படி ஈஸ்வரன் நினைக்காம, அந்த சமயத்துல தான் பகவான் நினைக்காம விட்டுடுறோம். அது எவ்வளவு தப்பு. மதுராந்தகத்துல உத்தரவேலூர் வாசுதேவாச்சாரிய சுவாமி பிரிக்கப்பட்டார். அவர்களோட ஆஸ்தானம் தமிழ், ஹிந்தி, சம்ஸ்கிருதம், இங்கிலீஷ் நாலு பாஷையும் அனர்க்கிரமா பேசுவார். பகவத் விஷயத்தை அப்படி பண்ணி கூட வேதாந்தத்தை கேட்கவே வேண்டாம். உள்ள விஷயங்கள் அவர் ஆஸ்தானத்தான் நினைச்சார். அவர் உபன்யாசம் பண்ணுவார், சம்ஸ்கிருதத்துல உபன்யாசம் பண்ணார். இங்க வித்தியாசப்படுத்துறாங்க. அங்க இருந்த பண்டிதா எல்லாம் அவர் சொல்றதை கேட்டு கேட்டு மனசு உருகி அழுதா வாழலாம். இவ்வளோ சென்டிமெண்டா தூக்கிட்டேன். அப்படி பண்ணுவார் அந்த சுவாமி. எங்களுக்கு சொல்லுவார் படிச்சுட்டே இருப்போம், ஒரு பதம் அர்த்தம் ஆயிடும், ஒரு வாக்கியமோ ஒரு பதமோ எனக்கு புரிஞ்சிடும், அர்த்தம் ஆயிடும். உடனே அந்த சுனையத்திருத்தியா நமக்கு நல்ல ஞானம் இருக்கு, நல்லா புரிஞ்சிருத்தோ அப்படின்னு நினைச்சுக்காத, அப்படின்னு கர்வப்படாத. கர்வப்பட்டா என்னன்னு தெரியுமோ, அடுத்த வாக்கியமோ அடுத்த பதமோ அர்த்தமே வராது. பிரத்யட்சம் அனுபவிச்சிருக்கும். நினைச்சுக்கோ பெருமாளை நினைச்சுக்கோ, கைய கூப்பு, அந்த சமயத்துல திருப்பி பாரு அர்த்தம் வந்துடும். அதனால என்னைக்குமே இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து வரும் அகம்ன்றது. இந்த அகன்றது ஏதோ என்னைக்கா இருந்தாலும் சரி, பகவான நினைச்சுண்டு ஆச்சாரியாரை நினைச்சுண்டு நம்ம நடத்தினோம்னு வச்சுக்கோங்க, எதுவுமே நமக்கு நான் வராது. சுவாமி காலத்தில் எனக்கு சாட்சி முடிச்சார், 91 தினம் 90 முன்னெடுத்து 91 தினம் முடிஞ்சது. அங்க ஜனம் சுவாமிக்கு பூர்த்தியா எடுத்து அந்த திருநட்சத்திரத்துல அதே நாள் இந்த வயதுல பேச முடியல தொண்டை வலிக்கிறது. சுவாமி அப்படி சாய்க்கிற எல்லாம் முடிஞ்ச உடனே நாங்கெல்லாம் கை கூப்பிட்டு சுவாமி நிதிரமா சேர்த்தேன். இதெல்லாம் சுவாமி எடுக்கிறோம், நாள்தான் பெரிய சுவாமி எடுக்கிறோம், அவர் தன்னுடைய ஆச்சாரியதான் ஸ்மரிச்சுட்டு இருக்கு. இப்ப கையை கூப்பிடுற சுவாமி அனுப்புறாம் சுவாமி அனுப்புறாம். நான் சொன்னேன் இல்ல மகான்களுக்கு அதெல்லாம் தோணவே தோணாது. அவெல்லாம் பாண்டித்தின் நிறுத்திய பால்யம் திஷ்டாச பின்னாடி வரப்போகுது, இதே பாதத்துல வரப்போறது பால்யம்னு என்னன்ட்டு அந்த மாதிரி இருந்த அவெல்லாம் கர்வமோ அகங்காரமோ ஒண்ணுமே இல்லாம நம்ம கிட்ட சமமா பழகினான். அதனால அகங்காரம் எல்லாம் வரவே வராது. அந்த மாதிரி ஆச்சாரிய ஸ்மரணமே முக்கியம், பகவத் ஸ்மரணமே முக்கியம். அதை விட்டுட்டு நான் சுதந்திரமா இருக்கேன், ஈஸ்வரனை அபேட்சிக்காம ஆச்சாரியால அபேட்சிக்காம நானே சொல்றேன், நானே போறேன் அப்படின்னு தான் சொன்னாக்கா எதுவுமே நிக்காது, எந்த காரியமும் சுகமா முடியாது. திருமால் ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிச்சிருவேன், ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிச்சிருவேன். அதனால என்னைக்கும் அது மாதிரிதான், சுதந்திரமா புத்தகம் பார்க்க கூடாது. வேதாந்த கிரந்தங்களை நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு வரவே கூடாது. அந்த சிந்தனை கூடாது நமக்கு. அந்த சிந்தனை வந்ததுன்னாக்க நமக்கு இது வந்துடும், நம்மளே பார்த்து கூடாதான். அந்த மாதிரி வந்ததுனாக்க விபரீதமா. எனக்கு கருணாகர வில்லூர் சுவாமி கருணாகராச்சாரம் சாச்சிருக்கார். ஒரு சுவாமி என்ன பண்ணேரோ சதத்துல விஷயம் சொல்ல வந்தேரோ அங்க மதுராந்தன் சுவாமி வந்து இருக்கார். அவர் சொல்ற விதத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டார் அவர் காலட்சேபம் பண்ணலன்ட்டு. யாருக்கு காலட்சேபம்? சுவாமி கேட்டுட்டாரோ அனைவரும் பார்த்துட்டேன் இறந்து போ அப்படின்ட்டார் சுவாமி. சொல்லக்கூடாதுன்னு பயில அடுத்த வருஷம் வந்தேரோ அவர் பார்த்த உடனே போன வருஷம் காலட்சேபம் பண்ணலன்னு சொன்னாரு. திருப்பி வந்துருக்கு இல்ல காலட்சேபம் பண்ண புத்தம்போட்டம் சுவாமி கிட்ட பண்ண அந்த சுவாமி குழம்பு வச்சுட்டாரு. போன வருஷம் சொல்லல மறந்து போயிட்டேன்னு நேரம் ஒரு ஆச்சாரியர் ஒருத்தர் மறந்துட்டேன்னு இறந்து போய் இல்லைன்ட்டு சுவாமி மதுராந்தன் சுவாமி இறந்து போயிடும் அப்படின்ட்டு. ஏன்னா உத்தரகிருத்தியாதிகாரத்த சுவாமி சாய்க்கிறார். மனோவாக்காயங்களாலே மறக்க கூடாது ஆச்சாரியம் செய்த உபகாரம். ஆச்சாரியனை குறிச்ச உபகாரத்தை மனோவாக்காயங்களால மறக்கவே கூடாது. என்னைக்கு அதை ஸ்மரிச்சுட்டே இருக்கணும், நினைச்சுட்டே இருக்கணும், சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்றது. அதனால இந்த சுவாமி அப்படி சொன்னேன்னு வா. அதனால ஒரு பெருமாளை சுதந்திரமா பெருமாளை விட்டுட்டு பெருமாளை அபேட்சிக்காம நான் நானாவே இருப்பேன், எனக்கே எல்லாம் தெரியும், நான் எப்படி பண்றேன் அந்த சிந்தனையெல்லாம் வரக்கூடாது. அந்த சிந்தனையே வரக்கூடாது. அந்த மாதிரி வந்ததுனாக்கா அது விபரீதம், அது கூடவே கூடாது. இது இந்த மாதிரி கர்மாக்கள் ஈஸ்வரனை அபேட்சிக்காம நமக்கு நாமே பண்ணிக்கிறேன்னு சொல்ல பாருங்க. அந்த கர்மாக்களை ஒப்பிடணும். அதே மாதிரி இன்னொரு கர்மா இருக்கு, அது என்னது அப்படின்னாக்கா சுவார்த்தமா பண்றது. சுவார்த்தமா பண்றது எனக்கோசரம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. எந்த கர்மாவ பண்ணாலும் வந்து தனக்கோசரம் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னாலும் வச்சுக்கோங்க, அது ரொம்ப தூஷிதம், கரகிதம், நிஷித்தம். அது பகவான் சொல்ற புஞ்சதே புஞ்சதே ஏபச்சந்தி ஆத்ம காரணா அகான் புஞ்சதே ஏபச்சந்தி ஆத்ம காரணம். எவன் ஒருவன் தனக்கோசரம் காரியம் பண்ணிக்கிறானோ தான் உண்டியே நன்னா இருக்கானோ நன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறான். ஒத்தன் நான் நல்லா இருந்தா போறோம் அதுக்கோசரம் பண்ணிக்கிறான். ஒத்தன் அப்படி பண்ணினான்னாக்கா அவன் எல்லாம் பாபங்களை தான் அனுபவிக்கிறார். பகவான் சொல்றது ஏபசந்தி ஆத்ம காரணா, யார் தனக்கோசம் தெளிவு பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டேன். பசந்தினா கர்மாக்கள், எந்த கர்மாவா இருந்தாலும் சரி, நான் என்ன இருக்கணும், நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன சுகமா இருக்கணும், அந்த மாதிரி ஒருத்தன் நினைச்சுட்டு பண்றான். அந்த மாதிரி ஒருத்தன் பண்ணினான்னு வச்சுக்கோங்க, பண்ணி அதை அனுபவிக்கிறான். அதை அனுபவிச்சான்னாக்க மகா பாபி, அப்படிப்பட்ட பாபத்தை அவன் அனுபவிக்கிறான். அந்த பாபத்தை தான் சாப்பிடுவான், அனுபவிப்பான். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப தோஷம். அது மாதிரி கூடாது. என்ன அர்த்தம்? சாத்விக தியாகம் பண்ணுன்ற, சாத்விக தியாகம் இல்லாமல் எதை சொன்னாலும் சரி, எந்த கர்மாவை பண்ணாலும் சரி, அது விபரீதமானது, அதை பண்ணவே கூடாது. சாத்விக சம்பிரதாயத்துல எந்த கர்மாவை அனுஷ்டிச்சாலும் சரி, சாத்விக தியாகத்தை பிரதானமாக பண்ணிருக்கோம். அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, எந்த கர்மாவும் சித்திக்காது. சாத்விக தியாகம் இல்லைன்னாக்கா அது ரொம்ப ரொம்ப விபரீதம். யஜ்ஞசிஷ்டாசினஸ்வந்த முக்கியந்தே சர்வகில்பிஷை, பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணி அதுல மீதி இருக்கிற வஸ்துக்களை ஒரு அதிதிக்கு சமர்ப்பிச்சு தானும் ஒரு பாகவத அனுசந்தேன்னு வச்சுக்கோங்க சாத்திர. அப்போ அவன்லாம் எல்லா பாபங்களிலும் விடுபடுறானா? ஆனா தேத்வகம் புஞ்சதே பாபா ஏபதம் ஆத்ம காரணாத். அவனா என்ன பண்றானா, எவா தனக்கோசரம், தனக்கோசரம் கர்ம அனுட்டிக்கிற, நான் என்ன இருக்கணும், நான் என்ன இருக்கணும், தனக்கோசரமே எத்தனை பண்ணிக்கிறாவா, அதை அனுபவிக்கிறாவா. அவன்லாம் பாபாத்மாக்கள், அப்படிப்பட்டவா பாவத்தையே சாமி சாப்பிடுறாவா, பாவத்தையே அவன் சாப்பிடுற, பாவ பலன்தான் அனுபவிக்கிறார். அதனால என்ன சின்னக்கா லூண்டியா நரகத்திலேயே விழுந்துருவான்னு எம்பெருமான சாய்க்கிறேன் பாஷிகாரு. அதனால எந்த கர்மா பண்ணாலும் சரி, நமக்கோசரம் அப்படின்னு பண்ணிக்க கூடாது. பகவான் ஆராதனை ரூபமா பண்ணணும். பெருமானுக்கு நான் ஆராதனம் பண்றேன், அந்த ஆராதனம் பண்ணி அத்தை நான் வந்து இது பண்றேன், சாப்பிடுறேன், அனுபவிக்கிறேன். அந்த பிரசாதம் பார்த்துக்கோங்க எவ்வளவு வசந்தது. என்னட்டு இன்னைக்கு காத்தால தேவையான ஆராதனம் திருநக்ஷத்திரம் 151, அது பார்த்தா என் ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். கர்த்தால இப்ப வர சொல்லி இருந்தா கர்த்தால எனக்கு போக முடியல. அதனால நான் பண்ண கர்த்தால 10 மணிக்கு தான் போனேன். ஆராதனம் பண்ணிட்டு ஏதோ பாருன்னு சொல்லிட்டு போனேன். அப்போ அங்க வந்து போனேன், பிரசாதம் கொடுத்தா. என்ன பிரசாதம் கொடுத்தா? ஏதோ ஒரு கேக் கொடுத்தா. தேவப்பிரமாணம் செஞ்சு கேசரி, மூணாவது வந்து தத்யோதனம் கொடுத்தா. அவன் வந்து சாப்பிட்டு பண்ணல, தேவப்பெருமாளுக்கோசரம் பண்ணினேன் கேசரி. இங்கேயே ஆசிரமத்திலேயே வேணுகோபாலன் இருக்கேன் காந்தியத்துல, அங்க வந்து மத்தியோதனமும் இதுவும் பண்ணியிருந்த கேட்கிற மதுரபக்ஷம் வாங்கிட்டு, இவன் என்ன பண்ண வாங்கிட்டு, நான் அண்ணா கொஞ்சம் கொடுத்தா, எங்க மாமா கொஞ்சம் கொடுத்தா, நீங்க நாங்க கொஞ்சம் வச்சிருந்த ரெண்டு பேரும் சாப்பிட்டோம். அப்போ பெருமாள் சமைச்சது அமிர்தம் தான் அமிர்தம். எப்படி பெருமாள் செஞ்சிருக்கேன், அத்தனை பாகவதால் வாங்கிட்டு பெருமாள் செஞ்சிருந்து எவ்வளவு நல்லா இருந்தது, அவ்வளவு நல்லா இருக்கு. இதுதான் பெருமாள் சமைச்சு நம்ம சாப்பிடுறது. நீங்க எத்தனையோ வெளியிடத்துல சாப்பிடுறீங்க, சமய சந்தர்ப்பத்தை வச்சுட்டு, தேசகால வர்த்தமானம் வச்சுட்டு, ஆத்துல நீங்க ஆராதனை பெருமாளை சந்திச்சுட்டோ எதையோ சாப்பிடுறதுக்கும், வெளியில எங்கயோ போய் சாப்பிடுறதுக்கும் எவ்வளவோ வித்தியாசத்தை பார்ப்பீங்க, எவ்வளவோ வித்தியாசத்தை பார்ப்பீங்க. எங்க அக்காத்துக்கு பேர் கேட்டரிங்ல சூப்பர் அவர், பெரியாளர், மகள் சங்கத்தோ பிரெயின் டியூமர் வந்து போயிட்டு அவர் பசங்க அனாயாசமா பண்றார், ரொம்ப என்ன பண்றார். ஆனா அவானும் சொல்ற எங்க அத்தின் பேரும் சொல்றேன், பெருமாள் பிரசாதத்தை சாப்பிடுற திருப்தி இதனாலேயே எவ்வளவு நல்லா இருக்கு. எங்க மாமனார் பெருமாள் பிரசாதம் விஷத்தை கூட சாப்பிடுவேன், விஷம் கொடுத்துட்டு பெருமாள் பிரசாதம் சொல்லுங்க சாப்பிடுவாரு. அப்படி ஒரு சொந்த பெருமாள் பிரசாதம் சாப்பிடுறது பிரமா பிரசாதம்ன்றது அப்பளவு சொன்னது. ஆனா எக்கதிஷ்டா சொன்னார். ஆனா எத்த பண்ணாலும் சரி, நமக்குன்னு சுவார்த்த புத்தியோட பண்ணாதீங்களோ. சுவார்த்த புத்தியோட பண்ணினீங்கன்னாக்க உங்களுக்கு பாபம் தான் சேரும். ஏக சோதனை புந்தித்தே, ஒரு நல்ல வஸ்துவை தாமண்டியே சாப்பிடக்கூடாது. பெருமானே அப்படிப்பட்டவரான். ஏகாக்கின்னு அமைச்சரி ஒருத்தனா அவன் அனுபவிக்க மாட்டானா? நாலு பேரோட சேர்ந்திருந்தாதான் அவன் அனுபவிக்க முடியுமா? காத்தன் இருக்கானா? அவன் ஏதாவது வந்து என்ன நற்பாள யோத்தியல் வாழும் சராசரம் முற்றான் நற்பாள குய்த்தனன் நான்முகடால் பெற்ற நாட்டிலே திருவாரூரில் ஏழாம் பத்திர சாய்க்கிறார். நற்பாள அயோத்தியர் வாழும் சராஜனம் மற்றவன் சேதனம் அச்சேதனம் எல்லாரோடையும் சேர்ந்து எல்லாருக்கும் மோஷம் கொடுத்து பெருமாள் அழைச்சின்னு போயிட்டேன். ஏன்னா அவளோட சேர்ந்து அனுபவிக்கணும் பகவானுக்கு. அவனையும் அப்படின்னா நாமெல்லாம் எப்படி இருக்கணும்? எல்லாரோடையும் சேர்ந்து அனுபவிக்கிறோம். கூடியிருந்து குழந்தையோ இருந்தாவா? கூடியிருந்து வந்தேன் சேர்ந்துதான் அனுபவிக்கிறார். புறாம்புகளுடன் கூடி நின்று ஆடுமனைங்கிற நம்மாழ்வார் சிவகிருஷ்ணரோட சேர்ந்து அனுபவிக்கிறோம். அப்படி சேர்ந்து அனுபவிச்சாக்கா பகவானுக்கு ஆனந்தமா இருக்குதான். எப்பேற்பட்ட ஸ்ரீகிருஷ்ணவார் மத்தா எத்திரகாயந்தி தத்திரதிஷ்டாவின் ஆறுதா, என் பக்தா எல்லாம் எங்க என்ன பாடுறாளோ அங்கதான் நான் இருப்பேன். நாகம் வசாமி வைக்குண்டே நயோகி ஹிருதயே ரவோ மத்பக்தா எத்திரகாயந்தி தத்திரதிஷ்டாவின் ஆறுதா, என் பக்தா எல்லாம் என்ன பாடுறாளே அங்கதான் நான் வந்து நிற்பேன். என் பக்தாலாம் எப்படிப்பட்டதா தெரியுமா? நிமிஷம் நிமிஷார்த்தம் வா எத்திர திஷ்டந்தே கிருஷ்ணவாக தத்தேஜம் மங்களம் புண்ணியம் தத்தீர்த்தம் தத்தபோவனம். ஏற்கனவே சொல்லிருப்பேன் இதெல்லாம். என்னுடைய ஸ்ரீகிருஷ்ணன் எல்லாம் இருக்க பாருங்கோ, அரை நிமிஷமோ ஒரு நிமிஷமோ எந்த இடத்துல இருக்காளோ அதுதான் தத்தீர்த்தம் மங்களம், அதுதான் தீர்த்தம், அதுதான் மங்களகரமான இடம், அதுதான் புண்ணியமான இடம். அந்த தேசம்தான் தத்தீர்த்தம் தப்போவனம். அது தப்போவனமா இருக்காது. சோன அபீவிஸ்வத்தையும் சாய்க்கிறார். இது தனது ராஜதானி ஸ்திரா, அந்த ஸ்ரீகிருஷ்ணன் சேர்ந்திருக்காரே அதுதான் உனக்கு தலைநகர் ராஜதானி. நீ இருக்கிறோட யாருக்கு வேணும்? ஸ்ரீகிருஷ்ணன் எல்லாருக்கும் வேணும். நான் ஸ்ரீகிருஷ்ணன் ஆரம்பித்தாலே அந்த கோட்டியை சேவிச்சா அவ்வளவு புண்ணியமா சொல்லியிருக்கு. அதனால அவளோடு சேர்ந்தான். சுவார்த்த புத்தி வரவே கூடாது. எல்லாம் பரமார்த்த புத்தியோட இருக்கணும். அவரு பாகவதாரோடு சேர்ந்து அனுபவிக்கணும். அப்படி பண்ற இது, அதனால சுவார்த்த புத்தி இருந்ததுன்னு சொல்லுங்கோ, அதுவும் சாத்தியம். இப்படி காமிய கர்மாக்களை விட்டுணும். அது மாதிரி அனர்ஹமான கிரியைகள் விவேகிகள் பிராமணர், அதுலயும் சிவேஷ்ணவா, அதுலயும் கலக்ஷேபம் என்றவா, அதுலயும் நல்ல அபிஜாத குடும்பத்தில் பிறந்தவா, பெரிய பெரிய ஆச்சாரியர்களை நம்ம சேர்த்து அவாகிட்ட சமாசரணம் பரஞ்சாசனம் பண்ணிட்டவா, அப்படிப்பட்டவா நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு சுரூபத்துக்கு ஏற்ற கர்மாக்களையே நாம நட்டிக்கணும். அதனால அனர்ஹமான நிஷித்தமான கர்மாக்களை பண்ணவே கூடாது. கிரட்டுருவா, ஒரு சின்ன விஷயம் சொன்னா உங்களுக்கு புரியும். இலையில ஊர்காய் பழம் பக்ஷணம் கதிரி லட்டு இதெல்லாம் போடுவா, இலையில சாப்பிடுவோம். சாப்பிடுச்ச அந்த ஊர்காய் கடிச்சுட்டோம், இலையில இருக்க கூடாது, இலையில இருக்க கூடாது. பழத்தை கடிச்சுட்டு இலையில இருக்க கூடாது, கடிச்ச வஸ்துவை இலையில இருக்க கூடாது. அப்படியே எடுத்து சாப்பிடணும். எவ்வளவுனா எடுத்து கையாளதான் அது கிள்ளி கிள்ளி சாப்பிடணும். யாராவது அந்த மாதிரி கடிச்சிருக்க வச்சுக்கோங்க, இலையில இலையில இருக்க வந்தா பக்கத்துல கேட்டுருவாளாம், சுவாமி எந்த ஊரு அப்படின்னு கேட்பாளாம். உடனே அவர் சொல்லுவேன், ஊர்காவையும் இல்ல வைக்கல, ஊரையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு வேணாம். ஏன்னாக்கா பாருங்க, இவர் ஊர்காவை எடுத்து கடிச்சுட்டு இலையில வச்சாக்கா இன்னொரு சொல்ல ஒரு ஊரையே எழுதுற இந்த ஊர்காரா இவ்வளோ மட்டமா சாப்பிடுவாளா, ஆச்சாரம் தெரியாதா அப்படின்னு கேட்பாளாம். ஆச்சாரம் தெரியாதா இவளுக்குன்னு கேட்பாளாம். அந்த மாதிரி இது ஏன்னாக்கா நம்முடைய வம்சம், நம்ம பிறப்பு, நம்முடைய ஆச்சாரம், நம்முடைய பெரியவா, நம்மளுடைய ஆச்சாரியாய், நம்மளுடைய சம்பந்தம், சிவகிருஷ்ண சம்பந்தம், இதெல்லாம் வச்சுட்டு தகுதியான கர்மாக்களை பண்ணணும். அதே மாதிரி பகவானை விட்டுட்டு நமக்கு நாமே நான் பண்ணிப்பேன், நானே பண்ணிப்பேன், ஈஸ்வரனே வேண்டாம், அந்த சிந்தனை வரக்கூடாது. அதே மாதிரி எனப்போத நான் பண்ணிக்கிறேன், அந்த சிந்தனை வரக்கூடாது. இவைகள்லாம் தியாகங்கள். அது மாதிரிதான் அப்படின்னாக்கா வேற என்ன பண்ணணும் அப்படி உபாதையம் என்ன அப்படின்னு அதை தாக்கிறார். ஹிம்சையே பண்ணக்கூடாது, அஹிம்சையே அனுஷ்டிக்கணும். அஹிம்சைன்றதுதான் நமக்கு முக்கியம். அதே மாதிரி உண்மையே பேசணும், சத்தியம், சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னு சொல்றது பரஷத். அதனால சத்தியத்தையே பேசு. சத்தியம் என்ன அர்த்தம்? சத்தியம் புரியா பிரியம் புரியா ந புரியா சத்தியம் அப்பிரியம். உண்மையே பேசு, பிரியத்தை பேசு, அப்பிரியமான சத்தியத்தை பேசாத. ஒரு அசத்து, ஒரு தூக்கம், ஏதாவது ஒரு பிராமணன் பிரதிஜை பண்ணிட்டான், இனி நான் உண்மையே பேசுவேன், பொய்யே சொல்ல மாட்டேன். அந்த வகையில் ஒரு விஷயம் ஓடுகிறார், என்ன வந்து காட்டி கொடுத்துடாதையோ, என்ன துரத்தி நான் கொள்றதுக்கு அப்படின்ற சரி உள்ள போ, உள்ள போயிட்டார். அந்த சொத்தின் குழந்தை இருக்கும் போல் ஓடி வந்து நீங்க அந்த பிராமணன் வந்தானா இதான் சொல்றேன், உண்மையே பேசுவேன் எனக்கு, உள்ளதான் இருக்கேன் போங்கோ, உள்ள போனா கொண்டு போட்டான். இதுல இந்த சத்தியம் சத்தியம் ஆயுது, வாய்மை எனப்படுவது யாதினேன், யாதென்றும் யாதென்றும் தீமை இல்லாத சுழல். அதாவது நம்ம பேசுற பேச்சு இன்னொருத்தருக்கு கஷ்டம் வரக்கூடாது. அதனாலதான் சுகப்பிரகாசிகளை சர்வ ஹிதை சர்வ ஹிதைஷித்வம் சர்வ ஹித பாஷணம், நாலு பேருக்கு ஹிதத்தை சொல்லுங்கோ, ஹிதத்தை சொல்லுங்கோ, ஹிதத்தை பேசுறதுதான் சத்தியகதனம், சத்தியவதனம். உண்மையை பேசுறதுன்னா என்ன அர்த்தம்? நாலு பேர் ஹிதத்தையே சொல்லணும். அஹிதத்தை சொல்றது கூடாது, அஹிதத்தை சொல்ற உண்மை அது உண்மையே கிடையாது, அப்படி சொல்லணும். இது வந்து ஸ்ரீபாஷ்யத்துல பாஷ்யக்காரர் லகு சித்தாந்தத்துல உதாரிக்கிறார், வாக்கியக்காரர்னு ஒருத்தர் பிரம்மநந்தின் அந்த மகான் சாய்க்கிறார், சாந்தோக்கிய வருடத்துக்கு வாக்கியம்னு அவர் ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்க, அதனால வாக்கியக்காரர் வாக்கியக்காரர். அந்த சுவாமி சொல்ற பிரம்மநந்தி, கல்லத்தி விவேக விமோக அத்தியாச கிரியா கல்யாண அனவசாத உபாசனை எதனால சித்திக்கும்னு இந்த ஏழு சாதனைகளாம், விவேகம், விமோக்கம், அபியாசம், கிரியை, கல்யாணம், அனவசாதம், அனத்தரிஷம். விவேகம்னா என்ன அர்த்தம்னா அன்னசுத்தி, அதாவது ஒரு இதெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த சொன்னமே சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிடுறது, சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிட்டாக்க அது துஷ்டமான அண்ணம், அந்த அண்ணத்தை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ஒரு பதிதன் இருக்கான், அவன் தொட்டுட்டான்னாக்க அந்த அண்ணத்தை சாப்பிடாதீங்க. அது மாதிரி கிருமி உழுந்துடுறது, கிருமிகள், பூச்சி உழுந்துடுறது, கர்ப்பம் பூச்சி உழுந்துடுறது, எப்படியோ துஷ்டமான எண்ணங்கள். கேசம் வந்துடும், தலை கேசம் இருக்கு பாருங்க சொல்லி அது உழுந்துடும், அதெல்லாம் வந்துட்டு சாப்பிடாதீங்க. நம்ம பிரேசர் சொன்னியும் கேசம் வந்துடும். அப்ப என்ன பண்றதுன்னா பிரமாத தீர்த்தம் வாங்கிட்டு போஷிக்கணும், போஷிச்சுட்டு பிரமாத தீர்த்தம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுறது. அது நம்ம நிறைய இடத்துல அப்படியே அனுபவிச்சிருக்கேன், நம்ம மாத்திரையும் இருக்கு விளையாட்டுலையும் சரி, பிரமாத தீர்த்தம் உங்களுக்கு வாங்கி நான் இது பண்றேன், எல்லாருக்கும் வரும். அந்த மாதிரி அன்னங்களை சாப்பிடக்கூடாது. இப்படி மூணு விதமான அன்னங்களை சாப்பிடாம இருக்கணும், இது விவேகம். விமோகம்னாக்கா காம அனபிஷ்பங்கம், காமத்தையே நம்ம ஆசைப்படக்கூடாது. இப்ப பாரு காமன்னு என்ன அர்த்தம்? எனக்கு பணம் வேணும், எனக்கு நகை வேணும், எனக்கு புடவை வேணும், எனக்கு வேஷ்டி வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும்னு ஆசைப்படுறோம் பாருங்க. அந்த காமம் காமம்னா எதிரியில் அர்த்தம் இல்லை, ஆசையே கூடாது, எதிரியுமே ஆசை வேண்டாம், அடக்கணும்னு அர்த்தம். அது மாதிரி அத்தியாசம் எப்பெருமானுடைய திருவேணியை நினைச்சுருக்கோம், விஜயமங்கலத்தை நினைக்கணும். தெரியாதுனாக்க முடிஞ்ச வரையும் சத்தியாவந்தனம், பிரம்மயஜம், என்னென்னவோ பஞ்சமகாஜ்ஞான உத்தானம் இதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படின்னு சொல்றோம். கல்யாணம்னாக்க சத்தியம், ஆர்ஜவம், அஹிம்சா, தானம், தயா, அனவித்யா, இத ஆறுன்னு சாய்க்கிறேன். எல்லா வாக்கியக்காரையும் சந்திருக்கேன் அப்படின்னு சத்தியம் என்ன சொன்னா அப்பதான் சொல்றேன். சர்வ ஹிதைஷித்வம், அனைத்து பேருமே இதழ்ச்சியா இருக்கிறது, சர்வ இதழ்ச்சியா இருக்கிறது. அவரு சத்திய ஆர்ஜவம்னாக்கா முக்கரணங்களும் ஒரே மாதிரி இருக்கிறது, ஒரே மாதிரியா இருக்கு. முக்கரணங்களும் ஒரே மாதிரியா இருக்குது, அதுதான் முக்கியமானது. ஒரே மாதிரி இருக்கும். கரணத்திலேய சாரூப்யம், உபயத்தேழு வைசத்தியம், திரிவர்க்க நிரபேட்சதா, கரணத்திலேய சாரூப்யம், இது சௌக்கிய ரசாயனம். சுவாமி தத்துவத்திரையாளர் சாய்க்கிறேன். நம்மாழ்வார் உள்ள முறைசெயல் உள்ளவின் மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே அப்படிங்கிற உள்ளம் உரை செயல், உள்ளம் மனசு, உரை வாக்கு, செயல் காயம், மனவா காயங்கள் ஒரே மாறிங்கோ, பெருமானையே அணையுங்கோ. அப்படி நினைச்சாக்க உங்களுக்கு நல்லது வரும் அப்படிங்கிற சத்தியம் ஆர்ஜவம். அமாரி தானம், தானம் என்ன அர்த்தம், ஒரு வஸ்துவை இன்னொருத்தர் கொடுத்துடுறது. லோபியா இருக்கக்கூடாது, லோபியாவே இருக்கக்கூடாது. லோபின்னு என்ன அர்த்தம், பேராசப்பட்டு கஞ்ச கருமையா இருந்துட்டு ஒண்ணுமே தராம எல்லாம் எனக்கே வேணும் எனக்கே வேணும்னு சொல்றது. எனக்கே வேணும் எனக்கே வேணும்னு சொல்றவனுக்கு கடைசியில தங்கிறது என்ன இருக்கு, என்ன எல்லாத்தையும். ஒரு ஸ்லோகம் உண்டு, பாதாரம் கிருபணம் மண்ணி, யாரு கஞ்ச மகாத்துக்கு தெரியுமோ தாத்தா தான் தானம் பண்றானே அதை எழுதி கொடுக்குறான் பாருங்க, அவன்தான் வந்து கிருபண கஞ்ச கிருமியா. ஏன்னா அவனுக்கு எல்லாத்தையும் ஒண்ணுமே வச்சுக்கலையே, அவன் புண்ணியத்தெல்லாம் நிறைய சம்பாதிச்சுப்பான், புண்ணியத்தை வச்சுட்டு இருக்கான், அவன் நிறைய புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு புண்ணியத்தை கொடுக்க மாட்டேன், பணத்தை ஒண்டி கொடுத்துடுறான். ஆனால் லோபி இருக்கான் பாருங்க, லோபி அவன் தான் தாத்தாவான். ஏன் தெரியுமோ, இங்கேருந்து அவன் கிளம்புறான், கிளம்புறதே நிறைய பணத்தை வச்சுட்டு போயிடுறான். அதே தாத்தா இருக்கானே வள்ளல், அவன் என்ன பண்றான்னாக்கா பணத்தெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டான், தலைவீர குடும்பத்துக்கு ஒண்ணுமே இருக்கா போயிருக்கான். அப்படிப்பட்டவன் லோபி கஞ்சன். அதே யவனொருவன் யாருமே தராமன் தான் தனக்கு தானே உபயோகப்படுத்திக்கிறானோ அவன் வந்து தாத்தாரா இருக்கானா, ஏன்னா எல்லா வசதியும் விட்டுட்டு அத்தனையும் விட்டுட்டு போடுறான். யாரு கிடைக்கிறது, அது சொல்வா பிள்ளை இல்லா சொத்து கொலை போடுறது அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் போயிடும். இருக்கச்சே நல்லா அள்ளி கொடுத்துட்டு போடாதே அப்படின்னு. அதனால அத மாதிரி தானம் பண்ணுங்க, லோபியா இருக்க வேண்டாம். தயாக்க இன்னொருத்தருடைய கஷ்டத்தை போக்கடிக்கிறத இச்சை அப்படிங்கிற அஹிம்சான்னு சர்வபூத ஹிதவிஷித்தம், யாருக்குமே உபத்திரவமே வரக்கூடாது, உபத்திரவமே பண்ணக்கூடாது, மனசனால கூட நினைக்க கூடாது கெடுதல், அதுதான் அஹிம்சைங்கிறது. அதே மாதிரிதான் அனபித்யான், அபித்யான்னு என்ன அர்த்தம், ஒத்த வசுவ பாரு இது எந்த அப்படின்னு சொல்லி வர்றது, அது மாதிரி இருக்கக்கூடாது. ஒத்த நம்மளை பார்த்துட்டு வைக்கிறார், நமக்கு ஏதோ ஒரு அவகாசம் பண்றார், அதையே நினைச்சுட்டு அவன் நாசமா போவான், என்ன வசானே அவன் எனக்கு கெடுதல் பண்ணுவான், அவன் அவனுக்கு பீட வரும், அவனுக்கு சனியா வரும், அது வரும், தெய்வம் சாபம் கொடுக்கிறான், அந்த சிந்தனை எல்லாம் வருது. அந்த மாதிரி வரக்கூடாது, அம்மாலாம் எதுவுமே வரக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்ற கல்யாணம். இப்படி ஏழு இந்த இது தெரிஞ்சிருந்தாலே போறோம். இதனால கல்யாணத்துலதான் இதெல்லாம் வருது. என்ன அர்த்தம், திருடக்கூடாது, லோபியா இருக்காதீங்கோ, பேராசப்படாதீங்கோ, ஹிம்சை பண்ணாதீங்கோ, உண்மையே பேசுங்கோ. இப்படி பண்ணா என்ன தெரியுமோ, நம்ம என்ன என்ன பாவம் எல்லாம் பண்றோமோ அதெல்லாம் போயிடும். அவைகள்லாம் சர்வசாதாரணம், எல்லாருக்குமே அது முக்கியமானது, எல்லாரும் அதை அனுஷ்டிக்கிறோம். அத எல்லாரும் அனுஷ்டிக்கிறோம். அந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு ஞானம் வரும், நமக்கு ஞானம் வரும், மோட்சம் அதாவது உபாசனம் வரும், மோட்சம் வரும். அதனால எல்லா சர்வர்களும் ஆட்சேபம் வந்தது. அது மாதிரி அவைகள்லாம் சொன்னோம். அதே மாதிரி வர்ணா, இந்த வர்ணத்துக்கு இது கர்மா அப்படின்னு சொல்ற கொஞ்சம் அதை அனுஷ்டிங்கோ. நித்தியபடி இந்த பிராமணனுக்கு இது கர்மா, பிராமணனுக்கும் நாலு ஆசிரமங்கள் அவாவாளுக்கு வேண்டிய அனுஷ்டானங்கள் அது பண்ணுங்கோ. பிராமணனை பத்தி சொல்லச்சே நம்ம சேத் அன்னமாத்தனே, யாருக்குமே அது கூட கிடையாது. இன்னொருத்தர் நமக்கோசரம் பண்ணிக்கூடாது. அதே மாதிரி நாளைக்கே நம்ம பணம் சேர்க்கக்கூடாது. நாளைக்கேன்னுட்டோ பணத்தை நம்ம சேர்க்கவே கூடாது. அந்த மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கணும். ஒரு பிராமணன், பிராமணன்றவன் அப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு நாம வந்து பணம் பணம் சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப பாப்பம். அது மாதிரி கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. அது சொல்லுவா கௌடீன சன்னியாசி பண்ணையாரான கதைன்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால இப்படி இந்த மாதிரி வர்ணாசிரம விகிதமான அவாவாருக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்கள் எல்லாம் நம்ம அனுப்பிக்கிறார். அத மாதிரி அனுப்பிச்சு வந்தாக்க இவைகள்லாம் உபாதேயங்கள், அவைகள்லாம் ஹேயங்கள், இவைகள் தியாஜ்யம், இவைகள் உபாதேயம். வர்ணாசிரம தர்மங்கள் அந்த மாதிரி எல்லாருமே திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, சத்திய தினமே இருக்கணும், யாரையும் இன்பம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாக்கா உபாசனம் சித்திக்கும். இதுதான் இந்த மாதிரி எது தியாஜ்யம் எது உபாதேயம் அப்படின்னுட்டு போன ஸ்லோகத்துல சொன்னதுடைய இது உபபாசனம் அதை சொல்லணும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிற பாருங்க. யாகஸ்தாம் யக்ரியாணாம் க்வசன பரதிதஹ க்வாப்யநர்ஹ க்ரியாணாம் ஸ்வைகாதீனத்வ புத்தேஹ க்வசித் அனுபதிக ஸ்வார்த்த புத்தேஸ்த கீதாம் அத்ராஹிம்சாதிகானாம் அப்படின்னு சொல்ற கொச்சன சில பாகங்கள்ல சில இடங்கள்ல பரவிதா பிரமாணே சொல்லிருக்க சில இடங்கள்ல பரவிதா பிரம்ம வச்சிருக்காரு அந்த பிரம்ம உபாச கணக்கு காமிய கிரியானாம் தியாகோ கீதா காமியமான கர்மாக்களை பண்ணாதீங்கோ நிர்மமஹா நிராசிஹி அப்படின்னு திரும்ப சொல்ற நிர்மமா எனக்கு அப்படின்னு மமத கூடாது, நிராசி இது எனக்கு ஓம்னு ஆசைப்படுறது கூடாது. அப்படி வந்து அகங்காரம் மமகாரம் வந்துடும் அது கூடாதுன்னு நான் இயக்க சொல்றேன். தியாக கீதா அவைகள்ல விட்டுணும்னு சொல்லிருக்க பெருமாள். அது மாதிரி குவாபி அனர்ஹ கிரியானம் ஒரு பிரம்மவித் இருக்கான், ஒன்று ஒரு சேவேஷ்வன் இருக்கான், ஒரு பிராமணன் இருக்கான். இவன் வந்து தனக்கு தகுதி இல்லாத கர்மாக்களை பண்ணவே கூடாது. அருகன்னா தகுதி அருகதை, அனர்ஹன்னாக்க தகுதி அற்றது. நம்ம சுரூபம் ரூபம் வம்சம் குலம் கோத்திரம் பெரியவாருடைய சம்பந்தம் எல்லாத்தையும் வச்சுட்டு நமக்கு அந்த மாதிரி எத்தனை மாதிரி பண்ணணும். அதனால அப்படிப்பட்ட கர்மாக்களை பண்ணணும், அதுக்கு விரோதமான கர்மாக்களை பண்ணக்கூடாது. இது ரெண்டாவது. அதுக்கப்புறம் கொஞ்சத்து சுவைக்காதீனத்துவ புத்தே, சில இடங்கள்ல ஈஸ்வர நிரபேட்சமாக கர்த்தத்துவம் அந்த புத்தியை தியாகம் பண்ணணும். நான் பண்றேன் அப்படின்னு சிந்தனையே வரக்கூடாது. நான் பண்றேன்னு சொல்லவே கூடாது. நான் கர்த்தா, நான் போக்தா, என்னுடையது இது அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்த்தத்துவமோ பௌத்தத்துவமோ எதுவுமே வரக்கூடாது. நீர் நுமரென்றவன் வேர் முதல் மாய்த்து இதை சேர்மின் உயிர்க்கு அதனே நிறைய இல்லை. நம்ம வசிக்கிற அவருக்கு நான் எனது கூட சொல்லப்படுகிறையா? நீர் நுமதுன்ற நீர் நுமது, நீர்னா அகங்காரம், நுமது உன்னுடையது அப்படின்னா மமக்காரம். இதை வேர் முதல் மாய்த்து அடியோடு அதை மாய்த்து அடிச்சிருங்க. அவருக்கு பண்ணாக்கா இறை சேர்மின் பிரமாவை சேர்ந்திருங்க. அதனே நிறைய இல்லை, அதுக்கு சமயம் எதுவுமே கிடையாது. அதனால அதை பண்ணுங்கோ, அதுக்கு விரோதமா பண்ணாதீங்கோ. சுயாதீன தொகுத்து சுதந்திரமா பண்றதா நினைச்சிக்கவே கூடாது, அது கூடாது. அதே மாதிரி கொச்சிட்டு அனுபதிக சுவார்த்த பத்தேஸ்ட், நான் எந்திரமானுக்கு சேஷமா இருக்கேன், ஈஸ்வரனுக்கு அதீனமாக சேஷமாக நான் வந்து அப்படி இருந்துட்டு என கூட நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வரக்கூடாது. தேசத்தை பத்தி வந்துட்டாலே என்ன அர்த்தம்? அடியேன் அடியேன் தாசன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு அதீனமா எல்லாம் பண்ணணும். அதை விட்டுட்டு நீர் எதுவும் பண்ணக்கூடாது. ஆகவே அந்த மாதிரி பண்ணணும். பரமாத்மனுக்கு சேஷமா ஆக்கினான் அந்த நான் சேஷத்தை பத்தியே எனக்கு வேண்டாம், நான் சுதந்திரன், எனக்கோசம் நான் பண்ணிக்கிறேன். போன இதுல பரமாத்மா எதிர்பார்க்காம சேடத்து இருந்தாலும் நிரபேட்சமா பண்ணேன்னு சொன்னான், அது கூடாது. இப்போ பரமாத்மாவுக்கு நான் சேஷம் அல்ல, சுதந்திராத்ம பிரமம், அது ஆத்மா பிரகாரம், அது அது மாதிரி தோஷம், அது அதை பண்ணக்கூடாது. சுவார்த்த புத்தி பெருமாளுக்கு சேஷம் இல்லை, நான் எனக்கோசம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சிந்தனையோட பண்றா பாருங்கோ, அது கூடாது. அதுவும் சாத்தியம், அதுவும் பெருமாள் சொல்றேன். அது நேற்றே சொன்னோம், நிறைய இடத்துல கர்ம நியவா அதெல்லாம் அதிகாரத்தே அப்படின்லாம் சொன்னோம், நிறைய இடத்துல சொல்றேன். காமான் பருவான் பார்த்த மனோகத்தான் அப்படின்னு சொல்றேன் பெருமாள். அவைகள்லாம் விட்டுடணும் அப்படின்னுட்டு சாத்தியங்களை சொல்லிட்டு அத்தோ. அதுக்கப்புறம் மூணாவது அத்தியாயத்துல என்ன சொல்றது தெரியுமோ? அகதிகிருத்தாம், அகதிகிருத்தாம், அகம்னா பாப்பம், பாபத்தை நாசம் அடைக்க நாசத்தை பண்ணக்கூடிய விகத்தின அழிக்கிறது. கிருதாம் பண்ணுபவைகள், அதாவது பாபங்களுடைய அழிதலை செய்யக்கூடிய சர்வசாதாரணம், சர்வ வர்ணாசிரம சாதாரணமா இருக்கக்கூடிய அஹிம்சை ஆதிசத்தம், அஹிம்சை சத்தியம், அப்புறம் திருட்டு அஸ்தேயம், ஹிம்சையை விட்டுடணும், அஹிம்சையே பண்ணணும். அதே மாதிரி பொய்ய விட்டுடணும், மெய்யையே பேசணும். அந்த மாதிரி திருட்டுத்தனத்தை விட்டுடணும், அஸ்தேயம் திருட்டுத்தனமின்மை, அதையே பண்ணணும். இவைகளையெல்லாம் அது ஒண்ணு. அது மாதிரி வர்ணாசிரமாதி பிரதிநிதி மதம், வர்ணாசிரமத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள், வர்ணம் ஆசிரமம் இன்னும் அதுக்கு வேண்டியது இதுக்கு வேண்டியது எல்லாம் அவர்கள் பிரதிநிதி மதம், அவ்வாறு நீதமான கர்மாக்கள், நீதமான அனுஷ்டானங்கள், அவர்கள் அனைத்தனையோ உபாஸ்தி அங்கபாவம் புரோதே, உபாஸ்தி உபாசனம் அதுக்கு அங்கமாக அங்கத்துவம் உண்டு அப்படின்னு. உபாசனத்துக்கு இந்த மாதிரி கர்மாக்கள் எல்லாம் அங்கமாக இருக்கின்றன அப்படிங்கறத இங்க சாய்க்கிறார். அதாவது பாஷகார சூத்திரகார அவன் சொன்னார், பிறகு என்ன சொல்ல போறோம் என்ன? அத இந்த ஸ்லோகத்துல சாட்சியம் விட்டுட்டேன். ஸ்லோகம் பாருங்க, தியாக கம்ய கிரியான வச்சன பரவித வாபியனர்ஹ கிரியான ஸ்வைகாதீனத்வபுத்தே கொசித் அனுபதிக்க சுவார்த்த புத்தே கீதா அத்ராஹிம்சாதிகானாம் த்வதவிஹதி கிருதாம் சர்வசாதாரணானாம் ப்ரூதே வர்ணாஸ்ரமாதி பிரதிநியதி மதாம் அப்யுபாஸ்யங்க பாவம் கவிதாக்கிருதிமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஸ்வரமே வேதாந்த குரவே நமஹா.